నిత్యం యదీయ పాదాబ్జమను గచ్చతి మే మనః రాజగోపాలవర్యంతం వందేస్మత్పితరం గురుం కౌండిన్య వంశకలశోధది పూర్ణచంద్రం కృష్ణార్యసూరితనయం రఘువీరభక్తం శ్రీరాజగోపగురువర్య కృపాత్తబోధం శ్రీవీరరాఘవగురుం శరణం ప్రపద్యే. శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతః తదితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్ భగవతోస్య దయైక సింధోః తామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాసధ్వాంత విధ్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమవ్యోమ భాస్కరః పారావారపయో విశోషణ కళాపారీణ కాలానల జ్వాలాజాల విహారహారి విశిఖ వ్యాపార ఘోరక్రమః సర్వావస్థ సకృత్ ప్రపన్న జనతా సంరక్షణైకవ్రతీ ధర్మో విగ్రహవాన్ అధర్మ విరతిం ధన్వీస తన్వీతనః. జీవనం జగతాం జీయాత్ కిమప్యపగతస్పృహం స్వతంత్రం సర్వతంత్రేషు వెంకటేశాక్వయం మహః. சுவாமி தேசிகன் இந்த பூலோகத்துல அவதாரம் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அவருடைய காலத்துல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சீசூக்திகளுக்கு தவறான அர்த்தம் பண்றவாள் வந்துட்டா. அந்த தவறான அர்த்தங்களை களைந்து நேரான அர்த்தங்களை சாதிக்கணும் அப்படின்றதுக்காகவே சுவாமி தேசிகனுடைய அவதாரம். ஸ்ரீபாஷ்யகார பந்தானம் ஆத்மனா தரிசிதம் புனக உத்தர்த்தும் ஆகதோ நூனம் இத்தியுக்தாயாஸ்து மங்களம் அப்படின்னு குமார வரதாச்சார சுவாமி சுவாமி தேசிகனுடைய மங்களத்தை சாதிக்கிறார். ஸ்ரீபாஷ்யக்காரரே தான் சாதித்த அந்த வழியை மறுபடியும் உத்தரணம் செய்வதற்காகவே சுவாமி தேசிகனாக அவதரித்தார் அப்படின்னு. இந்த தேசிகனுடைய அவதாரத்தை பற்றி சொல்றச்ச குமார வரதாச்சார சுவாமி பிள்ளையந்தாதியிலேயே அவதார ரகசியத்தை சாதிக்கிறார். அன்றியும் உலகினையாக்கி அரும் பொருள் நூல் விரித்து நின்று தன் நீள் புகழ் வேங்கட மாமலை மேவி பின்னும் வென்றி புகழ் திருவேங்கட நாதனின்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே என்பதாக இது அவதார ரகசியத்தை சொல்லக்கூடிய பாசுரம் இது. இந்த பிரளய காலத்துல இந்த ஜீவராசிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, அசேதனத்துக்கு துல்லியமா இருக்கு. அசித் அவிசிஷ்டான் பிரளயே ஜந்துனவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண கலையபர யோகம் விதரசி ரிஷசைலநாத கருணேத்வம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார் தேயாஸ்தகத்துல. அசித் அவிசிஷ்டான் பிரளயத்துல அசித்துக்கு துல்லியமா இருக்கு. ஞானம் ரொம்ப சுருங்கி போய் அசேதனம் எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் இருக்கு. கல்லும் மண்ணும் இருக்கிற மாதிரிதான் ஜீவராசிகளும் இருக்கு. இதை பார்த்து பெருமாளுடைய கருணை பெருகி இந்த ஜீவராசிகள்லாம் கடை தேறி மோட்சத்திற்கு வரணுமே அப்படின்றதுக்காகவே பிரளயத்திலேருந்து பிரளயத்தை நிறுத்திட்டு சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சானாம். சிருஷ்டி பண்ணான்னா என்ன பண்றா, இந்த ஜீவராசிகளுக்கு கரண கலையபரங்களை கொடுக்கறான். ஒரு சரீரத்தை கொடுத்து இந்திரியங்கள்லாம் கொடுத்து அவைகளை சுற்றி பண்ணி வைக்கிறான். அப்படி சிருஷ்டி பண்ணி வச்சா என்ன ஆறுதுன்னா, அந்த கர்ணாகடையவரங்களை அனுசரித்து ஜீவர்கள் எல்லாம் ஜீவிச்சுட்டு இருக்கா. முன்னீர் ஞாலம் படைத்த முகில் வண்ணனே, அன்னாள் நீ தந்த ஆக்கையின் வழியுழல்வே. அன்னாள் நீ தந்த என்னாள், ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லாவன்று நான்முகன் தன்னோடு தேவரோடு உயிர் படைத்த அன்னாள். என்னைக்கு பிரளயத்துல ஒண்ணுமில்லாத சமயத்துல ஏகமேவா திவ்யன்னு இருந்த காலத்துல முதல்ல நான்முகனை படைத்து அபயேவ சசர் சசர்ஜாதவ் தாசு வீரியம் அபாசஜத்துன்னு முதல்ல ஜலத்தை அப்ப படைத்து, அதுக்கப்புறம் பிரம்மாண்டத்தை படைத்து, அந்த பிரம்மாண்டத்துல நான்முகனை படைத்து, அந்த நான்முகன் மூலமாக பாக்கி ஜீவராசிகள் எல்லாம் படைக்கிறான். அந்த நான்முகனுக்கு வேதங்கள் எல்லாம் உபதேசித்து, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகினோதி தஸ்மைன்னு சொல்ற மாதிரி அந்த நான்முகனுக்கு வேதங்கள் எல்லாம் உபதேசித்து, நீ யோனிகளை படை என்று நிறை நான்முகனை படைத்தவன் அப்படின்னு சொல்ற மாதிரி, நீ இனிமேல் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணு அப்படின்னு நான்முகன் ஆதேசம் கொடுத்து, அந்த நான்முகன் மூலமாக எல்லாத்தையும் பகவான் படைக்கலாம். இதுதான் அன்றி உலகினையாக்கி அரும்பொருள் நீள் விரித்து அப்படின்னு சுவாமி குமார வரதாச்சாரம் சாய்கிறார். ஆனா இந்த ஜீவராசிகள் எல்லாம் என்ன பண்றதுன்னா, அதாவது கர்ணகலேபரம் கிடைச்ச உடனே எல்லாம் இந்த சரீர இந்திரிய போகங்களிலேயே மூழ்கி கிடக்கு. இவாள்லாம் மோட்சத்துக்கு வர்றது எப்படி அப்படின்னு பெருமாளே கொஞ்சம் கீழே இறங்கி சிவைகுண்டத்தை விட்டுட்டு அவனே பார்க்கடல் வந்தானா, கஷீராத்யாவனா, வியூக அவதாரம். வியூகமா இருந்த போது தேவர்கள் எல்லாம் அங்க போய் பெருமாளை பிரார்த்திக்கிறார். அவ வந்து பிரார்த்திச்சு என்ன பண்றான்னா, அவளு மோட்சத்தை கேட்கல, ஐகிகமான சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் பிரார்த்திக்கிறான். இந்த ராட்சசனால கஷ்டம், அந்த ராட்சசனால கஷ்டம்னு. இப்ப தேவர்கள் மட்டும்தான் அந்த வியூகத்துல வர முடியறது கஷீராப்திக்கு. அவளும் ஐகிகமான பதார்த்தங்களே கேட்கடா அப்படின்ற அப்படின்னால, இந்த பகவானே என்ன பண்ணா, விபவாவதாரங்களா எடுத்துனா. இந்த விபவாவதாரங்களை எடுத்த போது, மீனோடாமை கேழல் கோளறியாய், வானாறு குரலாய், மழுப்படை முனியாய், பின்னு இராமர் இருவராய், பாரில் பொன்னிய பரந்தீர், துவரை மன்னனுமாய், கலி தவிர்த்து அழிக்கும் கற்கியாய். இந்த கல்கி அவதாரம் பின்னாடி வரப்போறது. இப்படி பலவிதமான அவதாரங்கள் எடுத்து அந்தந்த காலத்துல ஜனங்களுடைய துக்கங்களை போக்கினா கூட, அந்த அவதாரங்கள்லாம் அந்த காலத்துல இருந்தவாளுக்கு உபயோகமா இருந்தது. அந்த காலத்துல இருக்கிறவா ஆசிரியிச்சு உயிர்ந்து போனார்கள், பின்னாடி இருக்கிறவாளுக்கு கஷ்டமா போடும், ஒன்னும் தெரியல. இந்த பகவானே தடனு பிரவிசிய சச்சத்யச்ச அபவத்துன்னு உபநிஷத் சொல்ற மாதிரி, இந்த லோகங்கள்லாம் படைக்கிற போது எல்லாத்தையும் அனுப்பிரவேகம் பண்ணி இருக்கான். உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்கான்றத அந்தரியாமியை நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை, ஜீவராசிகள் புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆழ்வாரே சாய்க்கிற சொண்டரடி புரியாழ்வார், உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர் ஒன்றில்லா, கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு, உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அரிதி என்று வெல்கி போய் என்னுள்ளே நான் விலவர சிரித்திட்டேனே. உள்ளுக்குள்ளே இருக்கான் பகவான், அவனை தெரிஞ்சுக்காம ஊரெல்லாம் தேடி அலையிற. அப்புறம் உள்ளே இருக்கான் தெரிஞ்ச போது தன்னை நானே இகழ்ந்து சிரிச்சுக்காராம். அந்தரியாமியா பெருமாள் இருந்துட்டு அவன்தான் நம்மளை எல்லாம் செய்து வைக்கிறான், நம்முடைய எல்லா காரியமும் செய்து வைக்கிறான் அப்படின்னு அவனே சொல்றான். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயா. எல்லா பிராணிகளுக்கும் எல்லாத்துக்குள்ளயும் ஈஸ்வரன் உட்கார்ந்துருக்கான். எல்லா பிராணிகளையும் அவன் தான் ஆட்டி படைக்கிறான். ஆனாலும் ஜனங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கிற பகவானை தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்பவும் அவனை சேவிக்க முடியறது இல்லை. அவனை தியானம் பண்ண முடியறது இல்லை. இது அகக்கண்ணுக்கு தெரியாத பகவான். சரி, இவாளுக்கெல்லாம் புறக்கண்ணுக்கு தெரியும்படியா வரணும் அப்படின்னு தான் அர்ச்சாவதாரங்கள் எடுத்தாலும். அர்ச்சாவதாரங்கள்ல முதல் முதல் அவதாரம் ஸ்ரீ ரங்கநாதன் தான். ஏன்னா கிருதயுகத்துல ஆரம்பத்திலேயே இக்ஷ்வாகு வம்சத்துக்கு பெருமாளா பிரம்மா ஆராதிச்சு இக்ஷ்வாகு கிட்ட கொடுத்துட்டார். அப்பவே மேல் லோகத்திலேயே இருந்துட்டு இருக்கார். அதுக்கப்புறம் தான் பூலோகத்துக்கு வந்தார். அதுவும் பூலோகத்துக்கு வந்தப்புறம் கூட திரேதாயுகத்தில் தான் ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். அதுக்கு முன்னாடியே பரதன் எழுந்திருக்கார். தேவப்பெருமாள் கிருத்தயுகத்திலே வந்துட்டார். கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடியே கூட திருவேங்கடபடியாக அவதாரம் பண்ணிட்டார். வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். மாணவர்களுக்கும் பூலோகத்திற்கும் ரெண்டு பேருக்கும் நடுவா இருக்கணும்னு என்னைக்குமே பாரபட்சம் கிடையாது பெருமாளுக்கு. அதனாலதான் ரெண்டு பேரும் வந்து சேவிக்கும்படியான இடத்துக்கு திருமலை மேல ஏறிருந்தாராம். இப்படி அவதாரங்கள் எடுத்து, அர்ச்சாவதாரங்கள் எடுத்து பெருமாள் எழுந்திருக்கிறான். அந்த பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தா கூட ஜனங்களுக்கு அப்ப கூட மோட்சத்துக்கு போனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரல. மன்மிக யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணவில்லார். இப்படி மீன பலவிதமான அவதாரங்கள் எடுத்து, அப்புறம் அவனே அர்த்தாவதாரங்கள்லாம் எடுத்து இருக்க கூட ஜனங்களுக்கு பெருமாளை புரிஞ்சிக்க முடியல. அவெல்லாம் என்ன பண்ணான்னா, பெருமாள் தானாவே ஒரு அபிநவ தசாவதாரமா ஆழ்வார்களாக அவதரித்து ஆழ்வார்கள் மூலமாக பாசுரங்கள் மூலமாக இந்த நம்ம சம்பிரதாயத்தை பரப்பி, அப்பவும் தெரியாத சமயத்துல ஆச்சாரியர்களை அவதாரம் பண்ணி வைத்தான். அந்த மாதிரி வந்த ஆச்சாரியர்கள் தான் பாஷிகாரர் ஒருத்தர், அதான் அமுதனாக சாதிக்கிறார். எங்களை ராமானுஜனே வந்து தோன்றி அப்பொழுதே நன்னரை ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே அப்படின்னு. உலகோர்கள் எல்லாம் அன்னலி ராமானுதன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே. பாஷிகாரர் இருந்ததுக்கு அப்புறம்தான் இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பாஷிகாரரை ஆசிரியக்கணும் அப்படின்றதான் தெரிஞ்சு அவர் ஆசிரியத்து உயிர்ந்து போனார்கள். அந்த பாஷிகாரர் பண்ண முக்கியமான காரியம் என்னன்னா, பிரபத்தி மார்க்கத்தை முதல்ல பரப்பினது. பக்தி பிரபத்தி இது ரெண்டுதான் பெருமாளை சேர்றதுக்கு வழி. பிரபன்னா தன்யேஷாம் ந திசதி முகுந்தா நிஜபதம். பிரபத்தி இல்லைன்னா பெருமாள் தன்னுடைய பதவியை, தன்னுடைய திருப்பாதத்தை அவன் நமக்கு தரமாட்டான். தன்னுடைய ஸ்தானத்தை, சீவைகுண்டத்தை நமக்கு தரமாட்டான். பிரபத்தியை பக்தியும் பிரபத்தி தான். அது பக்தியிலேயும் பிரபத்தி உண்டு. சத்வாரக பிரபத்தின்னு பேரு. நாம பண்ற பிரபத்தி அத்வாரக பிரபத்தி. அதனால எப்படி இருந்தாலும் பிரபத்தி இல்லாம பக்தி பண்ணாலும் பிரபத்தி பண்ணாலும் பிரபத்தி இல்லாம பெருமாள் மோட்சத்தை தரப்போறது இல்லை. இந்த பிரபத்தியை தான் நமக்கு வழி அப்படின்றத பாஷ்யக்காரர் காண்பித்து கொடுத்தார். கத்யத்ரயத்தை அனுசந்தானம் பண்ணி ஒரு பங்குனி உத்திர திருநாள்ல ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்ரீரங்கநாதனும் பெரிய விராட்டியாருமாக எழுந்திருக்கின்ற அந்த சுகவழக்கத்துல கத்தியத்ரயத்தை அனுசந்தானம் பண்ணி பிரபத்தி எப்படி பண்ணணும்ன்றதை காண்பிச்சு கொடுத்து அப்படி பிரபத்தி மார்க்கத்தை ஸ்தாபித்துக் கொடுத்தவர் சுவாமி பாஷ்யகாரர். ஆனா அவருடைய காலத்துக்கு அப்புறம் பிரபத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிரபத்தியே தேவையில்லை, பாஷ்யகாரர் ஒருத்தர் போரும் அப்படின்னு தனியா பிரபதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு பகம் கிளம்பிருத்தும் பாஷ்யகாரருடைய சம்பிரதாயத்திலேயே. பாக்கி இருக்கிற மதத்தை கேட்கவே வேண்டாம். தேசிகன் அவதாரம் பண்ண காலம் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு ஸ்லோகம் இருக்கு, வேதே சஞ்சாத கேதே, வேதத்துக்கு பயங்கரமா கேதமா துக்கம். வேதம் எப்ப கேதிக்கும் அப்படின்னா அதை தப்பா வியாக்கியானம் பண்ணா அது கேதிக்கும், அது துக்கிக்கும். பிபேதி அல்பஸ்ருதாத் வேதஹ நாமயம் பிரதரேதி. தப்ப அல்பஸ்ருதி அரையும் குறைமா கேட்டவன் வேதம் பயப்படுறதா, இவன் என்ன ஏமாத்துருவானே என்ன வஞ்சிப்பானேன்னு, இதுக்கு தப்பான அர்த்தம் சொல்லி வேதத்துக்கு தப்பான அர்த்தம் சொல்லி லோகத்தை வஞ்சிச்சிருவானேன்னு. அப்படி வேதங்களுக்கு தப்பான அர்த்தம் சொல்ல போற பூந்தவர் இருக்கிறச்ச வேதத்துக்கு துக்கம். முன்னாடி ரிஷிகள்லாம் சொல்றாளே ராமாயணம் மகாபாரதங்கள்லாம், ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதங்கள்லாம் அப்படின்னா அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். முனிஜன வசனே பிராப்த நித்யாபமானே, முனிஜனங்களுடைய வசனங்கள் புராணங்கள் இத்திகாசங்கள் எல்லாம் அவமானிக்க தொடங்கிட்டான். இப்படி இதெல்லாம் ஆச்சுன்னா என்ன ஆறுதுன்னா சங்கீர்ணே சர்வவர்ணே, ஜாதி வியவஸ்தையே குறைஞ்சு போயிடுறது. ததனுணே நிஷ்பிரமானே புராணே, புராணங்கள் எல்லாம் பிரமாணம் இல்லாம போயிருது. இப்ப இதெல்லாம் இப்படி எல்லாம் ஆச்சுன்னா என்ன ஆறுதுன்னா மாயாவாதே சமோதே, மாயாவாதம் ரொம்ப ஜாலியா தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. கலிகலுஷவசாத் சூன்யவாதே விவாது, கலிகலுஷவசாத் இந்த கலியுகத்தினுடைய வசத்தினால சூன்யவாதம் அதுல விவாதம் பண்றா. பௌத்தன் சொன்ன சூன்யவாதம் நல்லதா இல்ல அத்வைதிகள் சொல்ற சூன்யவாதம் சரியா அப்படின்னு அதுல விவாதம் போயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற தர்மத்ராணாயோ பூத், தர்மத்ராணாய தர்மத்தை ரட்சிப்பதற்கா யாரு வந்தான்னா சஜயதி பகவான் விஷ்ணு கண்டா அவதார, விஷ்ணுவின்ய கண்டா அவதாரமான சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ண. இது விஷ்ணுவின்ய கண்டா அவதாரம்னு சொல்ற வழக்கம் உண்டு, சாட்சாத் விஷ்ணுவோட அவதாரமே, அதனாலதான் தர்மத்ராணாய யோபூத்துன்னு சொல்றது. பகவான் தன்னை சொல்லிக்கிறார் தன்னுடைய அவதார ரகசியத்தை கீதையில சொல்ல போது பெருமாள் எதுக்கு அவதாரிக்கிறான் அப்படின்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொன்னானோ, தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் பிரயோஜனம், அதுக்காகவே அவதாரம் சுவாமி தேசிகன். பெருமாளுடைய உத்தேசியம் இந்த ஜீவராசிகள் எல்லாமே கடை சேரணும்னு. அந்த ஜீவராசிகள் கடை தேரணும்னா அதுக்கு வழி பிரபத்தி தான் வழி. பக்தி மார்க்கத்துல பண்ணா, ஆனா அந்த பக்தி மார்க்கன்றது நமக்கு ஆட வந்த காலத்திலேயே விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பக்தி பண்றேன்னு ஆரம்பிச்சான்னா தனக்கு சக்தி இருக்கா இல்லாமையே இல்லையான்னு தெரியாமையே பக்தியில உட்கார்ந்துட்டு பக்தி பண்றேன்னு ஆரம்பிச்சு அதை தவறான வழியில போயிட்டு தான் கஷ்டம். பக்தின்றது தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபா பக்தி அப்படின்ற சுவாமி பாஷ்யகாரர். ஒரு பாத்திரத்துல இன்னொரு பாத்திரத்துல எண்ணெய மாத்தினமானா எப்படி ஒரு நூல் பிடிச்ச மாதிரி அந்த எண்ணெய் கம்பி போன மாதிரி நிரந்தரமா வருமோ, அந்த மாதிரி பக்தி இருக்கணும். அதாவது எப்ப பார்த்தாலும் பகவத் சிந்தனை இருக்கணும். என்ன காரணம் பண்ணாலும், என்ன காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பகவத் சிந்தனையிலேயே இருக்கணும். அதுவும் ஆப்பிரயாணம், இந்த சரீரம் விடுமளவும் பகவான் நினைச்சுட்டு இருக்கணும். அந்த விடுற காலத்துல கடைசி சமயத்துல வேற எதையாவது நினைச்சுட்டாருன்னா போச்சு, பக்தி நின்று போடும். என்னதான் நினைச்சுட்டு இருக்கானோ அப்படியே பிறந்துருவான். நாம பார்த்துருக்கோம் ஜடபரதர் கதையெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம். அதனால பக்தி பண்றது கஷ்டம் அப்படின்றபடினாலதான் இந்த கலியுகத்துல ஜீவராசிகள் எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கணும்னா ஒரே வழி பிரபத்தி தான் அப்படின்னு, இந்த பிரபத்தியை ஸ்தாபிப்பதற்காகவே வந்த அவதாரம் தான் சுவாமி தேசிகனுடைய அவதாரம். இதான் இன்று தன் நீள் புகழ் வேங்கட மாமலை மேவி அப்படின்னு அர்ச்சாவதாரமாக அவதரித்து, பின்னும் வென்றி புகழ் திருவேங்கடநாதனும் குருவாய், மறுபடியும் சுவாமி தேசிகனாக பெருமாளை அவதாரம் பண்ணி நின்று நிகழ்ந்து எப்படி எப்படிதான் ஆச்சாரங்கள் இருக்கணுமோ அந்த மாதிரி நின்று தர்மத்துல நின்று அந்த தர்மத்துல எல்லாத்தையும் தானே அனுஷ்டித்து காண்பிட்டு, மண்மேல் நின்ற நோய்கள், இந்த மண்மேல இருக்கிற நோய்கள் என்னன்னா ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆத்தியாத்மிகம்னு இந்த நோய்கள், அந்த நோய்கள் எல்லாவற்றையும் தவிர்த்தனவன் சுவாமி தேசிகன். எப்படி தவிர்த்தாருன்னா பிரபத்தி உபதேசம் பண்ணி அந்த பிரபத்தியினா நமக்கு மோட்சத்திற்கு வழி அப்படின்றத சுவாமி தேசிகனுடைய எல்லா விதமான பிரபந்தங்களையும் காணலாம். இந்த விஷயத்தை சகல விதமான கிரந்தங்களிலும் பிரபத்தியை பத்தி இல்லாத விஷயமே இருக்காது. அதனாலதான் தேசிகனுடைய சமகாலத்தவர் ஆனா திருநக்ஷத்திரத்துல மூத்தவரான பிள்ளையலோகாச்சாரியார் நாங்கள் தேசிகனுக்கு உத்தேசிச்சு சமர்ப்பித்த தனியனிது சீரன்று தூக்குள் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப்போமடவும் வாழ்வுன்னு. அப்படி சுவாமி தேசிகனுடைய கிருதிகள் அவாவா புத்திக்கு தகுந்த மாதிரி, அவாவாளுக்கு இச்சைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா தெரிஞ்சிட்டாலே அதுவே மோட்சத்து வரைக்கும் கொண்டு விட்டுரும் அப்படின்றதுதான் இந்த தனியனுக்கு சாரம். அப்படி சுவாமி தேசிகன் விஷதமாக கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ண போது ஒரு சாத்து விடாம வியாக்கியானம், அதுல பிரபத்தியை பத்திலாம் நிறைய சாதிச்சிருக்கார். பக்தி பிரபத்திகள்லாம் எப்படி இருக்கணும்னு தாத்பரிய சந்திரிகா வியாக்கியானத்துல, அதுபோல எத்தனையோ சம்ஸ்கிருத கிரந்தங்கள் அப்படிலாம் இருக்கச்ச, சுவாமி தேசிகனுடைய மணிப்பிரவாள கிரந்தங்கள் தான் ரகசியங்கள்னு பேரு. அதுல சில ரகசியங்கள்ல பலவிதமான கிரந்தங்கள், அதுல சரணாகதி சாஸ்திரத்தான ஸ்ரீமத் ராமாயணத்துல சரணாகதி அப்படின்றது என்னது அப்படின்றத அத்தை சொல்வதற்காகவே வந்த ஒரு கிரந்தம் தான் அபயப்பிரதான சாரம் அப்படின்ற கிரந்தம். பெருமாள் விபீஷண ஆழ்வானுக்கு அபயப்பிரதானம் பண்ணார் இல்லையா, அந்த அபயப்பிரதானம் பண்ணதுண்ட முக்கியமான விஷயங்கள் அந்த முக்கியமான ஸ்லோகங்கள் வியாக்கியானம். ஸ்ரீமத் ராமாயணத்தை பத்தி பெருமையும் அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கிற சரணாகதிகள், அதுவே ஸ்ரீமத் ராமாயணமே சரணாகதி சாஸ்திரம் அப்படின்றத காண்பித்து, அதுல பண்ண சரணாகதி எதுக்கு, யார் யார்கிட்ட சரணாகதி பண்ணா அந்த சரணாகதிக்கு சரணாகதியுடைய லட்சணமான எல்லாம் இருக்காதுல அப்படின்லாம் விசாரித்து, வீரநாழ்வான் பண்ண சரணாகதி அதுல அஞ்சு அங்கங்களோடு சேர்ந்து இருக்கா அப்படின்றத காண்பித்து, காக்காசுர சரணாகதியின் இந்த அஞ்சங்களை உண்டுன்றதை காண்பித்து, இதெல்லாம் சொல்றதுதான் திரிஜரா சரணாகதி. இதெல்லாத்தையும் எடுத்து நன்றாக ஆராய்கிற இந்த அபயப்பிரதான சாரம் அப்படின்ற இந்த கிரந்தத்துல சாரமா சொல்ல போச்சுன்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல சரணாகதி பத்தி சொல்ற சாஸ்திரம் விஷயம் இது. இந்த கிரந்தம் மணிப்பிரவாள கிரந்தம். அதனாலதான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் சரணாகதி அப்படின்னு நம்ம இந்த உபன்யாசத்தொடருக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த மணிப்பிரவாள கிரந்தத்துல ஆரம்பத்துல ஸ்ரீமத் ராமாயணமா இருக்கிறபடியினால சுவாமி தேசிகன் ஒரு ராமனுடைய அபிஷேகமாக ஒரு மங்கள ஸ்லோகத்தை சாய்க்கிறார். முதல்ல ஜயத்யாஸ்ரித சந்த்ராச த்வாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கர. சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திர கிரந்தங்கள்ல ரகுவீர கத்தியம் அப்படின்ற ஒரு கிரந்தம், மகாவீர வைபவம்னு அதுக்கு பேரு. ரகுவீர கத்தியம் நாம சொன்னா கூட சுவாமி தேசிகன் கடைசியில முதிரைகள் ரச்ச பட்டத்த மகாவீர வைபவம் சுதியகான்னு சாய்த்திருக்காரு. ஆனா மகாவீர வைபவம் தான் வந்துட்டு சரியான திருநாமம் அந்த கிரந்தத்துக்கு. லோக விவகாரத்துல ரகுவீர கத்தியம் இருக்கு. அந்த கிரந்தத்தினுடைய மங்கள ஸ்லோகமும் இந்த அபயப்பிரதான சாரத்தின் மங்கள ஸ்லோகமும் ஒண்ணுதான். இதே ஸ்லோகம் தான் ராமாயணத்துல ராமன் என்ன பண்ணாருன்னா அவனை அண்டினவர்களுக்கு அபயம் கொடுத்த. ராமாயணத்துல மட்டும்தான் பண்ணாரான்னா எப்பவும் பண்றதுதான் அவன் வழக்கம். அதுதான் அவனுடைய குணமே. யாராவது எங்கிட்ட சரணாகதின்னு ஒருத்தன் வந்துட்டானா நான் அவனை ஒரு காலம் விட மாட்டேன்னு சொல்றாரோ இல்லையோ. மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கடாசன கடாசன. சரணாகதியும் கூட வேண்டாம், அவனோட தோல் மேல தோல் போட்டு நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போனா கூட போருமா, நீ என்னோட சுகத்துன்னு சொல்லிட்டு போனா கூட அவனை விட மாட்டான். அதான் சொல்ற ஆசிரித சந்திராசத்வாந்த வித்வம்சனோதய. ஆசிரிதர்களுடைய அவனை ஆசிரிதர்களுடைய சந்திராசம் அவர்களுடைய பயம், நல்ல பயம். அந்த பயம் என்கிற துவாந்தம் இருட்டு, அந்த இருட்டுக்கு இருட்டை அழிக்கக்கூடியதான ஒரு வெளிச்சம் துவாந்தம் வித்வம்சனம். அந்த துவாந்தத்தை அந்த இருட்டை வித்வம்சனம் நசிப்பதற்கு உள்ளதான ஒரு உதயம், ஒரு உத்பவம். வித்வம்சன உதயா அப்படின்னு யார் ஆசிரியிச்சா முதல்ல அப்படின்னா ராவணன் ரொம்ப படுத்துறான், அவனால அவனை எங்களால ஒன்னும் பண்ண முடியல, நீர் தான் ஏதாவது பண்ணணும்னு தேவர்கள் முதல்ல சரணாகதி பண்ணான். பாலகாண்டத்துல திரைலோக்கிய கண்டக பதார்த்தம் பயமாயாதாக சசியவை முனிபிஸ்தக சித்த கந்தர்வ யக்ஷாச்ச ரதஸ்துவாம் சரணங்கதா. ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டத்துல ராமனுடைய அவதார கட்டத்துக்கு முன்னாடி இருக்கிற சர்க்கங்கள்ல 15-16 சர்க்கங்கள்ல உள்ள ஸ்லோகம் இது. தஸ்ய யாரு ராமணஸ்ய பதார்த்தம் பயம் ஆயாதா, அவனை கொல்வதற்காக அவனுக்கு வதம் வரணும், அவனுக்கு கொல்லப்படணுன்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். யாரு வந்திருக்கா? முனிவர்களோட முனிபிஸ்தக தேவர்கள் வந்திருக்கா. சித்த கந்தர்வ யக்ஷாஹா, சித்தர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் தேவர்கள் எல்லாரும் துவாம் சரணங்கதாக உன்னெடுத்து சரணாதி பண்றோம். தொங்கதி பரமாதேவ சர்வேஷாம் ந பரந்தபஹா வதாய சைவ சத்ரூணாம் ரிணாம் லோகே மனஃபுரு. நீதான் பரமாகதி, உன்னை விட்டா வேற கதி கிடையாது. எங்க எல்லாருக்கும் நீதான். நீ யாரு? பரந்தபா, மற்றவர்களை தப்பிப்பவர்கள். யாருன்னா எங்களுக்கு பரமாறு, எங்களுக்கு வேண்டாதவர்களை, ஆசிரிதவர்களுக்கு யாரு விரோதியோ அவர்களை தப்பிப்பிக்கக்கூடியவர். அதனால நீ பூலோகத்தில் இருக்கிற எப்படியாவது பிறந்து மனுஷனா பிறந்து அவனை கொன்னு எங்களை காப்பாத்தணும்னு அவ சரணாகி பண்றான். அதான் ஆசிரிதால். அவர்களுடைய சந்திராசம், அவர்களுடைய பயம், அவர்களுடைய பயம் என்னன்னா, அந்த பயத்தை பெருமாள் பாகவதத்தில் நிறைய காமிச்சிருக்கா. பெருமாள் எப்படி அவனுடைய பயம், ராட்சசிலிருந்து எப்படி பயம் இருந்ததுன்னு. உத்வேதே தி லோகான் ஸ்திரீனே உச்சிதான் துவேஷ்டி துர்மதி. மூன்று லோகத்தையும் அவன் பாடாப்படுத்துறான். யாரெல்லாம் நல்ல மனுஷாலும் அவகிட்ட அவனுக்கு துவேஷம். சக்கரம் திருசராஜானம் பிரதர்ஷயித்து மிச்சது. தேவலோகத்தில் இருக்கிற தேவேந்திரனை அடிச்சு போடுறான், அவனை தோற்கடிச்சாச்சு. ரிஷீன் யக்ஷான் சகந்தர்வான் அசுரானே பிராமணான் ஸ்ததா அதிக்ராமதி துர்தர்ஷா வரதானேன மோகிதா. அவனுக்கு வரம் கொடுத்துருக்க. எனக்கு வரம் கொடுத்துருக்க மனுஷியால் தவிர, அவனே வரம் கேட்டதுதான். எனக்கு மனுஷியால் தவிர வேற யாராலையும் மரணம் கூடாதுன்னு அப்படி கேட்கல. மனுஷியால் அவன் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல. தசக்ரீவ உவாசேதம் கிருதாஞ்சலி ரதாகத சுபர்ண நாக யக்ஷானாம் தைத்திய தானவ ரக்ஷதா அவத்யோகம் பிரஜாத்யக்ஷ தேவதானாஞ்ச சாஸ்வத. உத்தரகாண்டத்தில் இருக்கிற ஸ்லோகம் இது. சுபர்ண நாக யக்ஷானாம், சுபர்ணன் கருத்மான் என்ன, நாகர்கள் என்ன, யக்ஷர்கள் என்ன, தைத்தியர்கள், தானவர்கள், ராட்சசர்கள் என்ன, தேவதைகள் என்ன, இவர்கள் யாராலையும் நான் கொல்லப்படக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவனே சொல்றா. நகி சிந்தா மமான்யேஷு பிராணிஷு அமரபுங்கவ திருணபூதாகிதே மண்யே பிராணினோ மானுஷாதயா. இந்த மனுஷர்கள்லாம் எனக்கு புல்லுக்கு சமானம், அவாகிட்டலாம் எனக்கு பயம் இல்லை. அதனால எனக்கு இவாகிட்டேந்து பாக்கி இந்த ராட்சசர்கள், யக்ஷர்கள், தானவர்கள், தேவர்கள் இவா இருந்தாலும் சொல்லி இவாகிட்டேந்து இவாளால எனக்கு வதம் கூடாது அப்படின்னு பிரார்த்திச்சான். பிரம்மாவனை குறிச்சு தபஸ் பண்ணி பிரம்மாவும் ஆகான்னு அப்படியே கொடுத்துட்டார். உவாச வசனம் தேவா சகதேவை பிதாமகா பவிஷ்யத் ஏவனேதத்தே வாசோ ராட்சசமுங்கவ. நீ என்ன பிரார்த்திச்சியோ, என்ன வரத்தை கேட்டியோ அது மாதிரியே நடக்கட்டுன்னு பிரம்மா ரொம்ப சந்தோஷமா வரத்தை கொடுத்துட்ட. அவன் அன்னைக்கு பரிஷார தினமா மகிழ்ச்சியிருக்கான், புல்லா மகிழ்ச்சியிருக்கான். அதனால நீ வந்து மனுஷனா பிறந்ததான் அவனை கொல்ல முடியும். மனுஷனா வரத்துக்கு நீ யோசிக்கணும், அதுக்கு வண்டி காரியங்கள் நீ பண்ணு. தேவர்கள் சரணாகதி பண்றா. அப்படி அவளுக்குள்ள அந்த சந்திராசம் இருக்க, அந்த பயம், அந்த சந்திராசம் என்கிறதான துவாந்தம் இருட்டு, அந்த பயம் என்கிறதான இருட்டு. பெருமாள் உதைத்தார்னா அந்த இருட்டு போயிடும். அந்த இருட்டுக்கு வித்வம்சனம் விசேஷேன துவம்சனம். துவம்சனம்னா நாசம். விசேஷதா துவம்சனம்னா என்னன்னா துணி கூட இருட்டு கொஞ்சம் கூட பாக்கி இல்லாம போறது. அப்படிப்பட்டதான அந்த இருட்டு போறதுக்கு என்ன வேணும்னா உதயம் தானே வேணும். அந்த உதயம், உதயம்னா உண்டாருதுன்னு அர்த்தம். பெருமாளுடைய ஆவிர்பாவம், திருமாலா ராமனா அவதாரம் பண்ணார், ஆவிர் பவித்தார். ஏன்னா பெண்ண கர்ப்பவாசமா பண்ணார். பிதரம் நம்மள மாதிரி கர்மத்துல கர்மானுகுணமா பிறந்தவர் இல்ல. நமக்கு யார் அப்பா யார் அம்மான்னு தேர்ந்தெடுக்கிற உரிமை நமக்கு கிடையாது. ஆனா பெருமாள் என்ன பண்ணாருன்னா, பிதரம் ரோஷயா மாச ததா தசரதம் நிருப சகி தேவை ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிகி அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனா அப்படின்னு. பிதரம் ரோஷயாமாக, அப்பாவா தச நம்முடைய தசரதன் நமக்கு அப்பாவா வரணும்னு விரும்பினாராம். ஏன்னா தசரதன் அவ்வளவு தர்மாத்மா, தர்மத்தை ஸ்தாபிக்க வரவன், தனக்கு அப்பாவும் அப்படிப்பட்ட ஒரு தர்மாத்மாவா இருக்கணும்னு யோசிச்சு தசரதனை தேர்ந்தெடுத்தார். அப்படி துவாந்த வித்வம்சனோதயா உண்டானதான ஒரு ஆவிர் பாவம். இதனால என்னன்னா, இந்த இதனால என்ன தெரியறதுன்னா, இந்த பகவானுடைய அவதாரம் நம்மளை போல ஒரு கர்மவசியமான ஒரு பிறப்பு அல்ல. அவன் இச்சிக்கிறான், அவனே பிறக்கிறான். அஜாயமானா பகுதா விஜாயதே, அவன் பிறப்பது இல்லை, ஆனா அவனுடைய சங்கல்பத்தினாலே அவன் பூமியில அவதரிக்கிறான் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல இச்சா கிரகீத அபிமதோரு தேகா, அவனுடைய இச்சையினால ஒவ்வொரு தேகங்கள் மீனாய் ஆமையாய் கேராய் முன்னாடி சொன்ன மாதிரி அப்படிப்பட்டவன், அவன் அப்படிப்பட்ட எடுத்த அவதாரம் இருக்க அது எதுக்குன்னா, அதெல்லாம் பகவான் கீதையில சொன்னார். எதா எதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யஹம். எங்க எப்பெல்லாம் இந்த தர்மத்துக்கு ஒரு வாட்டம் வருதோ, அதர்மம் ரொம்ப பொங்கி எழுறதோ, அந்த சமயத்துல நான் என்ன தானே சிருஷ்டித்துக் கொள்கிறேன். ததா ஆத்மானம் சுஜாமி, அது எதுக்கு சிருஷ்டிக்கிறேன்னா, அவன் இருந்த இடத்துல இருந்தே அவனால எல்லாம் பண்ண முடியும். இருந்தா கூட அவனை காண்பதற்காக அவனை விட்டுட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியக்கூடாதுன்னு இருக்கிறாரே ரிஷிகள் சத்துக்கள் சாதுக்கள், அவளை பரித்ராணம் பண்றதுக்கு. பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு. அதனால சாது பரித்ராணம் தான் பகவானுக்கு முக்கியமான உத்தேசியம் அவதாரத்துக்கு. துஷ்கிருத் விநாசம்ன்றது ஆனுஷங்கிக்கம், அது சைட்ல கிடைக்கிற பலன், தானா வர பலன், அது இரண்டாவது பலன். முக்கிய பலன் சாது பரித்ராணம். அப்படி இதெல்லாம் தானா பண்ற அவதாரம் அப்படின்றதுலாம் இந்த உதயகான்ற பதத்திலிருந்து கிடைக்கிறது. ஆசிரித சந்திராச துவாந்த வித்வம்சனோதய, இவன் யாருன்னா, ஒரு உதயம் வந்தானா இவன் சூரியன், இவனே சூரியன், சூரிய குலத்துல அவதரிக்கான். சூரியன் இருந்துதானா ஒடி இல்லாம இருக்காது, பிரபை இல்லாம இருக்காது. இந்த பிரபா யாருன்னா, பிரபாவான் சீதையா தேவியா, சீதா தேவியினால பிரபையை உடையவர். சீதா அப்படின்ற சப்தத்துக்கே பூமி, இந்த பூமிய கர்ஷனம் பண்ற போது அந்த இதிலிருந்து கலப்பையிலிருந்து கலப்பை நுனியில தோன்றினவள். இத வந்து இவரே சொல்றார், அதனே கிருஷதா கஷேத்திரம் பலா துத்திதாமயா பூதலா துத்திதாமயா கஷேத்திரம் சோதயதா லப்தா நாம்னா சீதேதி விஸ்ருதா. ஜனக மகாராஜன் சொல்ற வாக்கியம், பூமிய உழர்ச்ச அப்படி உண்டானவளாம். அதனாலேயே சீதான்னு திருநாமம். அப்படி சீதையினால இவன் பிரபையை உடையவன். சீதையா தேவியா, தேவி தேவி அப்படின்ற சப்தத்துக்கு திவு கிரீடா சிசுன்னு தாத்துவிலிருந்து வந்த சப்தம் இது. அதனால எப்பவும் கிரீடாபரா, எப்பவும் சந்தோஷமா கிரீடா பண்ற விளையாடுறவ. ஏன் விளையாடின இவள் அப்படின்னா, அழகிலா விளையாட்டுடை உடையவனுடைய பத்னியான அப்படின்னா இவா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் விளையாடுறா. இந்த ஜெகத் சிருஷ்டிலாம் விளையாடுறது என்னன்னா, பெருமாளும் பிராட்டியுமா சேர்ந்து ஒரு சதுரங்கம் விளையாடுற மாதிரி. இதுதான் குதிரை, இதுதான் யானை, இதுதான் காலாட்படைன்னு சொல்ற மாதிரி இந்த ஜீவராசிகளை வச்சுட்டு ஒரு சதுரங்கமே விளையாடுறாளாம். அப்படி விளையாடுறவன் எப்ப விளையாடுவா, சந்தோஷமா இருந்தா தானே. பகவானோட பத்னியான அப்படின்னால இவ இவளும் பிரம்ம கோட்டையிலே இருக்கிற அப்படின்னால அந்த பிரம்மத்துக்கு எப்பவும் சந்தோஷம் ஆனந்தம் எப்பவும் இருக்கிற அப்படின்னால இவளும் அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு விளையாடுறாளாம். அதனால நிரதிசயமான ஆனந்தத்தை உடையதான பரபிரம்மமானபடியினால இவள் விளையாடிருக்கா. அதனால தேவ்யா அதுவா தேவனுடைய பத்னி தேவி. யாரு தேவன்னா, திவ்யோ தேவயேகோ நாராயணஹா அப்படின்னு உபநிஷத் சொல்றது. ஸ்ரீ சூக்தத்திலையும் தேவதுஷ்டாம் உதாராம் தேவதுஷ்டான்னு சொல்றது, தேவனோட சேர்ந்தவள். அதனால தேவியா, தேவீன்ற சப்தத்துக்கே பட்ட மகிழ்ச்சின்னு அர்த்தம் உண்டு. அதனால தேவியா, அதனால லக்ஷ்மி. பிரபாவான் சீதையா தேவியா, அவளால இவன் பிரபைய உடையவன். ஏன்னா பெருமாள் எந்தெந்த அவதாரம் பண்ணாலும் கூடவே இவளும் அவதரிப்பான். இத பெருமாளே இதுல சாதிக்கிற ராமாயணத்துல பிராட்டின்னு சொல்றா. சுந்தரகாண்டத்தை பிராட்டி சொல்றச்ச, அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா. எப்படி சூரியன் உண்டுன்னா சூரியனுடைய வெளிச்சம் உண்டு, அந்த பிரபை இல்லாம சூரியன் இருக்குமோ, அது மாதிரி அவன் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவன் இல்ல, நானும் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துதான். இதே விஷயத்தையே பெருமான சாதிக்கிறார், அனன்யாகி மயா சீதா பாஸ்கரஸ்ய பிரபாயதான். எங்கு என்னை விட்டு பிரியாதவள் சீதை. ஏவம் யதா ஜகத் சுவாமி தேவதேவோ ஜனார்தன அவதாரம் கரோத்யேஷா ததா ஸ்ரீஹி தத் சஹாயினி. எப்பெல்லாம் பெருமாள் அவதாரம் பண்றாரோ அப்ப கூடவே பிராட்டியும் அவதாரம் பண்ணி அவனுக்கு சகாயமா இருக்கலாம் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல பராசர சாதிக்கிற வச்சனம். எப்ப பெருமாள் சூரியனா இருக்கான்னா அப்ப இவள் தாமரையா இருக்கா. எப்ப பெருமாள் பார்கவ ராமனா இருந்தான்னா அப்ப இவ தரணியா இருக்கா. புனஸ்ச பத்மாசம்பூதா ஹியாதித்யோபூத் யதா ஹரி யதாச பார்கவோ ராமஹா ததா பூத் தரணி த்வியம் ராகவத்தே பகவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி அந்யேஷு சாவதாரேஷு விஷ்ணோ ரேகானபாயினி. பெருமாள் ராகவனா அவதாரம் பண்ணா இவள் சீதையா அவதாரம் பண்றா, கிருஷ்ணனா அவதாரம் பண்ணா இவள் ருக்மிணியா அவதாரம் பண்றா. அவன் தேவனா இருந்தானா அவளும் தேவியா இருக்கா, அவன் மனுஷனா பிறந்தானா இவனும் மனுஷியா இருக்கா. அதனால அவனுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய சரீரத்தை திவ்யமங்கள விக்கிரகத்தை பிராந்தியம் எடுத்துக்கிறாளாம். தேவத்தே தேவதேகேயம் மனுஷத்தேச்ச மானுஷி விஷ்ணோர் தேகானுரூபாம்பை கரோதி ஏஷா ஆத்மனஸ்தனும். ஏஷா ஆத்மனஹா தனும் கரோதி, இவளே தன்னை தானே படுத்திக்கிறா அப்படின்றபடினாலேயே இவளும் அந்த பிரம்மத்தோட சேர்ந்தவள் தான், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஒரு யுக்மமே நமக்கு உத்தேசியம், அந்த மிதுனமே நமக்கு பரபிரம்மம். அதனால இவ தன்னை தானே படைச்சுக்கிறான் அப்படின்னா இதுவே ஒரு பிரம்மம்னு தெரியுது. இப்படி சீதா தேவியா பிரபையோடு கூடிய இருக்கிறவன் யாருன்னா அவன் தான் பரமவ்யோம பாஸ்கரா. பிரபை இருக்கானா பாஸ்கரன் வேணுமே, சூரியன் இருக்குமே. இந்த சூரியன் எப்ப எங்க உள்ள சூரியன் தான் பரமவ்யோமஹா. பரமவ்யோமன்றது மோக்ஷத்தை சொல்றது, நித்திய விபூதியை சொல்றது. பரமேவ்யோமன் அப்படின்னு உபநிஷத் சொல்றதோ இல்லையோ நித்திய விபூதிய, அதுல அங்க இருக்கிற பாஸ்கரன் நான். ஏன்னா அவனுடைய பிரகாசம் தான், அந்த பிரகாசத்தை வாங்கிதான் பாக்கி எல்லாருமே பிரகாசத்தை கொடுக்குறான். எப்படி சூரியனுடைய பிரகாசத்தினால சந்திரன் பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரிதான் எஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, எவனுடைய பிரகாசமானது இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா பிரகாசமான வஸ்துக்களையும் பிரகாசிப்பிக்க செய்கிறதோ அதுதான் அப்படிப்பட்டதான பாஸ்கரன் இவன். கோடி சூரிய சமப்பிரபா அப்படின்னு அப்படிப்பட்டதான தேஜோமயமான இந்த பாஸ்கரன், பரமவ்யோம பாஸ்கரனான அவன் ஸ்ரீராமச்சந்திரன், ஸ்ரீராமபத்ரன், சாட்சாத் பரமபுருஷன், சஹா ஜயதி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு. இவனுக்கு இந்த ஸ்லோகத்துல ஜெயதின்னு சொன்னபடியினாலேயே அவன் ஜெயிக்கிறான்னு சொன்னபடினா அதுவே நமஸ்காரம் கூட அவனை வாழ்த்தி பாடுறபடினால இந்த மங்கள ஸ்லோகத்துல அபயப்பிரதான சாரத்துல முதல் ஸ்லோகத்துல ராமன் விஷேகமான இந்த மங்கள ஸ்லோகம் ஜயத்யாஸ்ரித சந்திராச துவாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவியா பரமவ்யோம பாஸ்கரா. இந்த ஸ்லோகத்தில் தான் மங்கள ஸ்லோகமா வச்சு, இதனாலேயே ராமன் விஷயமான மங்களா ஸ்லோகத்தை சொன்னபடினாலேயே இதுல சொல்ல போற விஷயம் ராமன் விஷயம்தான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல காண்பிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.